தென்றலே ஒரு பாட்டு பாடு, ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. எம் பாட்டுல தாளமில்ல, என்ன சொல்லியும் குத்தமில்ல, அத கேட்டு நீயும் ஓடி வந்து ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு, ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. ஒரு பாட்டு.